நண்பர்களுக்கு வணக்கம். ராஜதுரை பேசுகிறேன். இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவல் வந்து மிஸ் ஆயிடுச்சு, அதை வந்து பதிவிடுறேன். அதாவது ஒரு ஒரு தென்னைக்கும் ஒரு தென்னை கண் வைக்கும்போது ஒரு தென்னைக்கும் இன்னொரு தென்னைக்கும் இடைவெளி வந்து 32 அடி நம்ம வந்து இடைவெளி வந்து கொடுத்தா வேணும். அதாவது அணில் தாண்டா பிள்ளை வந்து 1000 பிள்ளைக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு தென்னை மரத்தோட மட்டை, வளர்ந்த தென்னை மரத்தோட மட்டை பார்த்திங்கன்னா 10 லிருந்து 15 அடி இருக்கும். அதே மாதிரி அந்த பக்கம் இருந்து 10 லிருந்து 15 அடி, ரெண்டும் வந்து தொடாமல் இருக்கும். அப்போ தான் வந்து அணில் தாண்ட முடியாத அளவில் இருக்கும் அது ரெண்டும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு வந்து மகசூல் அதிகமாகும், நிறைய தென்னை காய்கள் வந்து அதிகமாக பிடிக்கும். ஸோ நண்பர்கள் வந்து இதை வந்து கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ இப்போ ஒரு தென்னை போடும்போதே நம்ம வந்து ஒரு சராசரியாக ஒரு 32 அடி இடைவெளி வந்து ஒரு தென்னை கண்ணுக்கும் இன்னொரு தென்னங்கண்ணுக்கும் கொடுத்துட்டா நமக்கு வந்து விளைச்சல் வந்து நல்ல விளைச்சல் கிடைக்கும். நன்றி.